அருகில் மர காட்டினிலே கேட்டும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காட்டினிலே மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காட்டினிலே இல்லை என்றால் கீதம் கிடையாது ராகம் இல்லை என்றால் தாளம் கிடையாது நாதம் இல்லை என்றால் கீதம் கிடையாது ராகம் இல்லை என்றால் தாளம் கிடையாது காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது கண்கள் இல்லை என்றால் காட்சியும் கிடையாது கண்கள் இல்லை என்றால் காட்சியும் கிடையாது மூங்கில் மர காட்டினிலே கேட்டும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காட்டினிலே காட்சியும் இருந்தென்ன கொஞ்சும் மொழி இல்லை குறிப்பும் தெரியவில்லை பிஞ்சும் காயாகும் காயும் கனியாகும் கனியில் சுவை இருக்கும் காலம் வந்தால் பலன் கொடுக்கும் கனியில் சுவை இருக்கும் காலம் வந்தால் பலன் கொடுக்கும் மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காட்டினிலே காலம் வருவதென்று காயும் கனிவதென்று கண்கள் மலர்வதென்று இன்பம் வளர்வதென்று ஆக்க பொறுத்த மனம் மாறா பொறுத்தலையா பார்க்கும் பார்வையிலே நோக்கம் புரியலையா மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினா உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காட்டினிலே